கைவிட மாட்டே. கடவுள் மீது ஆணை உன்னை கைவிட மாட்டே. உயிர் காதல் மீது ஆணை வேறு கை தொட மாட்டேன், கை தொட மாட்டேன். கடவுள் மீது ஆணை உன்னை கைவிட மாட்டேன். விரித்து பஞ்ச வண்ண கிளை இரண்டு இச்சை தீர கட்டி புரண்டு விளையாடும் போது ஆசைக்கென்ன வெட்கம் என்று ஆணும் நேருங்க. கைவிட மாட்டே. உயிர் காதல் மீது ஆணை, காதல் மீது ஆணை வேறு கை தொட மாட்டேன், கை தொட மாட்டேன். கடவுள் மீது ஆணை உன்னை கைவிட மாட்டே. மாலையெல்லாம் வர வேண்டுமோ மனப்பந்தல் மாலை.